ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கையே கரவேல். ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கையே கரவேல். ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கையே கரவேல். ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கையே கரவேல். ஆழியுள் புக்கு மூகந்து கொடார் தேரி, ஆழியுள் புக்கு மூகந்து கொடார் தேரி. ஆழியுள் புக்கு மூகந்து கொடார் தேரி, ஆழியுள் புக்கு மூகந்து கொடார் தேரி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதல் பத்மநாபன் கையில் பாழியம் தோளுடை, பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து, ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்.